ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತ್ರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋ ಭಗವತೋಸ್ಯ ದೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ವಾಮುಖಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ ಸೂಕ್ತಿ ಸ್ವಾಧೀನಪತಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಶ್ರೀಮದೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. இன்றைய தினம் ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதார தினமான சித்திரை திருவாதிரையின் அன்னாளாகும். இன்றைய தினத்தில் அனைத்து திவ்ய தேசங்களிலும் அபிமான ஸ்தலங்களிலும் இன்றைய தினம் மகோத்சவமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீபாஷ்யகாருடைய 1000வது நட்சத்திரம் ஸ்ரீ தேசிக சம்பிரதாயஸ்தர்களால் மிகவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை திருவாதிரை நன்னாள் மகோத்சவமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி மகோன்னதமான இந்நன்னாளில் ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரத்தின் முக்கிய நோக்கத்தையும் சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் ஸ்ரீபாஷ்யகாரரையும் அவருடைய திவ்ய ஸ்ரீ சூக்திகளையும் எப்படி அனுபவிக்கிறார் என்றும் இன்றைய தினம் நாம் அனுபவிப்போம். நம் சம்பிரதாயத்துக்கு தரிசனம் என்று இன்னொரு பெயர் உள்ளது. தரிசனம் என்றால் ஆன்மீக அறிவளிக்கும் உபதேசங்களுக்கு தரிசனம் என்று பெயர். உபனிஷத்துக்கள் தான் உலகின் முதல் தரிசன நூல்களாகும். அந்த தரிசனத்தை இந்த யுகத்தில் வடிவமைத்தவர் சிவன் நாதமுனிகள். அதை வளர்த்தவர் ஸ்ரீ ஆளவந்தார். அந்த உபனிஷத்துகளின் உண்மை கருத்துக்களை இந்த பூலோகத்தில் ஸ்தாபித்தவர், அதை பிரச்சாரம் செய்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர் ஆவார். அதனால்தான் எல்லா திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர் என்று அருளப்பாடு சொல்லி எம்பெருமானுடைய பகுமானம் சமர்ப்பிக்கப்படுகிறது. பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அந்த தரிசனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் என்று பெயர் சாதித்தார். பின்பு அந்த ராமானுஜ தரிசனத்துக்கு பாஷ்யகாருடைய காலத்திற்கு பிறகு ஆபத்து வரும்போது சுவாமி தேசிகன் ஸ்ரீ ராமானுஜ தரிசனத்தை காத்தவர். பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்வதற்கு முன் பாரத தேசம் முழுவதும் பௌத்த மத பிரச்சாரம் ஓங்கி இருந்தது. இடையே ஜெயின மதமும் கூட. அதனால் நம் ஐதீக மதம் விழுந்து விட்டது. அப்போது சங்கரர் பௌத்த மதத்தினர் சொன்னதையே தாமும் சொல்லி அதே அர்த்தம்தான் வேதத்தில் இருக்கிறது என்று சாதித்தார். அதன் மூலமாக சிறிது பலனையும் அடைந்தார். ஆனால் உண்மையான வேதப்பொருள் கிடைக்கவில்லை. பௌத்த மதம்தான் வேதம் என்றும் போர்வையில் நிலை நின்றது. சங்கர மதமும் இதில் ஓங்கி நின்றது. அப்பொழுதுதான் ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரமான நிகழ்ந்தது. வேதாந்த சாஸ்திரத்தை முதலில் எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயணன் நான்முகனுக்கு உபதேசம் செய்தான். பிறகு எம்பெருமானே வியாச முனிவராக அவதாரம் செய்து வேதாந்த சூத்திரங்கள் எழுதி செய்தான். அவற்றுக்கு பிரம்மசூத்திரம் என்று பெயராகும். உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணுவே என்று, அதாவது உபனிஷத்துக்களின் முக்கிய கருத்தாக அந்த முக்கிய அர்த்தத்தை சூத்திரங்களாக அருளி செய்தார் வியாசர். வேதத்தை உபபிரம்மணம் செய்தார். அதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர். அந்த சூத்திரங்களுக்கு முதலில் மகர்ஷிகள் வியாக்கியானம் எழுதினர். அதை அலட்சியம் செய்துவிட்டு பின்னாளில் பலரும் மனம் போன போக்கபடி வியாக்கியானம் எழுதினர். அந்த சூத்திரங்களின் உண்மையான பொருள் மயந்து போயிற்று. அந்த உண்மையான வேதத்தின் அர்த்தத்தையும் உபனிஷத்துக்களின் அர்த்தத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தின் உண்மையான பொருளையும் வெளிக்கொணர்வதற்காக ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் ஆதிசேஷ அவதாரமாக ஸ்ரீபாஷ்யகாரை அவதாரம் செய்து ஸ்ரீபாஷ்யம் முதலான 9 கிரந்தங்களை இயற்றி உண்மையான பொருளை வெளிக்கொணர்ந்தார் எம்பெருமான். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யகாரால் அருள் செய்ய வேண்டும் என்று பகவத் சங்கல்பமாகும். ஏன் பாஷ்யகாரருக்கு முன்னாடியே மகாச்சாரியர்கள் எழுந்திருந்த ஆளவந்தாரால் இது முடியாத காரியமா என்று கேள்வி எழும். அவரும் இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு உரையாக ஒரு பாஷ்யம் எழுத வேண்டும் என்று திருவள்ளம் கொண்டிருந்தார். அவர் பெரிய ஞானி மகாச்சாரியர், அவரால் கண்டிப்பாக இயலும் அந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுத. ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு மனோரதம் இருந்தது. இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக போதாயன மகரிஷி ஒரு விருத்தி கிரந்தத்தை அருள் செய்திருந்தார். அதை ஒருமுறை கடாட்சித்து விட்டு பிறகு அதற்கு பாஷ்யம் எழுதினால் வேதத்தின் அர்த்தத்தை, அதாவது வியாச மகரிஷியின் திருவுள்ளத்தை அறிந்து பாஷ்யம் எழுதின ஒரு திருப்தி கிடைக்கும் என்று ஆளவந்தாரோடு திருவுள்ளம். வியாசர் ஒரு அவதார புருஷராவார். அவரது மனக்கருத்தை போதாயனர் போன்ற சிறந்த மகரிஷியே அறிவார், பாமர மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே போதாயனர் எழுதிய விருத்தியை கொண்டு ஸ்ரீ வியாசருடைய திருவுள்ளத்தை அறிய வேண்டும் என்று ஸ்ரீ ஆளவந்தாருடைய திருவுள்ளம். அக்காலத்தில் நடந்து சென்ற வேண்டும். அது காஷ்மீர தேசத்தில் சாரதா பீடத்தில் ஒரே ஒரு பிரதி மட்டும் இருந்தது. அது அதை எடுத்துக்கொண்டு வந்து பாஷ்யம் எழுத வந்தது மிகப்பெரிய அனாயாசமாக காரியமாகும். அதனால் ஸ்ரீ அளவந்தாரால் அதை பார்த்து பாஷ்யம் எழுதுவதற்கு முடியா இயலாமையால் அது பெருங்குறையாக ஆளவந்தாரிடம் இருந்தது. பிறகு ஆளவந்தாருக்கு 3 ஆசைகள். 1, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத வேண்டும். பராசர மகரிஷியுடைய பெயரை ஒருவருக்கு சூட்ட வேண்டும் என்றும் நம்மாழ்வாரோடைய திருநாமத்தையும் சூட்ட வேண்டும் என்று 3 ஆசைகள் உண்டு. அந்த சமயத்தில் ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் செய்து பின்பு காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாசரத்தில் பாடம் கேட்டுக்கொண்டு அச்சமயத்தில் ஸ்ரீ தேவப்பெருமாளுக்கு சாலக்கரண தீர்த்தங்கள் செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஆளவந்தார் ஸ்ரீபாஷ்யகாரருடைய விசேஷங்களை கேட்டறிந்து அவர்தான் இந்த சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரியர் என்று திருவுள்ளம் கொண்டார். அதற்காக பெரிய நம்பிகளை பாஷ்யகாரருடைய பெரிய நம்பிகள் பாஷ்யகாரை அழைத்துக் கொண்டு வேண்டும் என்று நியமித்து நியமித்தார். ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீரங்கம் எழுந்துருவதற்கு முன்பாகவே ஆளவந்தார் திருநாடலம் கிடைத்தார். அதை கேள்வியுற்று ஸ்ரீபாஷ்யகாரர் ரொம்பவும் மனக்லேசமுற்று ஆளவந்தாருடைய சரம திருமேனியை சேவித்து அதில் ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மடங்கியிருந்ததை அங்குள்ள பெரியோர்களில் ஏன் மடங்கியிருக்கு என்று வினவினார். அதாவது ஆளவந்தாருக்கு 3 குறைகள் உள்ளன. பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டும். விஷ்ணு புராணம்மருடைய பராசரன் நினைவாக ஒரு வைஷ்ணவருக்கு அவர் பெயரை இட வேண்டும் என்றும் நம்மாழ்வார் பெயரை ஒருவருக்கு இட வேண்டும் என்று 3 குறைகளையும் அங்கே தெரிவித்தனர். அப்போது ஸ்ரீ ராமானுஜர் இம்மூன்று நியமனங்களையும் அடியன் சிறசா வகித்து ஸ்ரீ ரங்கநாதன் அருளால் நிறைவேற்றுவேன் என்று அப்பொழுது அங்கே இருந்த பெரியோர்களிடம் கூறினார். உடனே அந்த 3 விரல்கள் மடங்கியிருந்த 3 விரல்கள் நிமிர்ந்தன. பிறகு காஞ்சிபுரத்துக்கு எழுந்தொழி, பிறகு அங்கிருந்து சன்னியாசாசிரமத்தை சீர்த்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் எழுந்தொழி கூரத்தாழ்வான் துணை கொண்டு காஷ்மீர தேசம் சென்று அங்கே சரஸ்வதி பீடத்தில் இருந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை கடாட்சிக்க வேண்டும் அங்கு எழுந்தருளினார். அங்கே இருந்த பண்டிதர்களிடம் கேட்டு அங்கே வந்த வாதத்திற்கு வந்த பண்டிதர்களை ஜெயித்து அந்த போதானிவிருத்தி கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் நோக்கி பாஷ்யக்காரரும் குலத்தாழ்வானும் எழுந்துள்ளனர். இடையிடையே வரும் வழிகளில் அந்த நூல்களை கடாட்சித்துக் கொண்டே அந்த புரோதானவர்த்தி கிரந்தத்தை கடாட்சித்துக் கொண்டு இருவருமாக ஸ்ரீரங்கம் நோக்கி எழுந்துள்ளனர். ஆனால் அங்கிருந்த சில பண்டிதர்களின் சூழ்ச்சியால் அந்த போதாயனவிருத்தி கிரந்தமானது இவர்கள் செல்லும் பாதி வழியிலேயே திருப்பி கொணரப்பட்டது. ஆனாலும் ஸ்ரீ பாஷ்யகார் கிளேசப்பட்டு போதான கிரந்தத்தை முழுவதும் பார்க்க முடியாமல் போய்விட்டதே, இன்னும் சிறிது பார்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். ஆனால் அதற்குள் அந்த போதானவிருத்தி கிரந்தமானது காஷ்மீரம் சென்று விட்டது சூழ்ச்சியால். ஆனால் ஸ்ரீகூரத்தாழ்வான் பாஷ்யகாரிடம் இவ்வாறாக மனக்லேசம் வேண்டாம், அடியன் முழுதுமாக அதை பார்த்து விட்டேன், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுவதற்கு அடியன் துணையாக கொண்டு இருக்கிறேன் என்று கூரத்தாழ்வான் சாதித்தார். பிறகு ஸ்ரீரங்கம் எழுந்துருளி அந்த போதானவிருத்தி கிரந்தத்தை அடியொற்றி வியாசருள பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் பாஷ்யம் அருளி செய்தார் கூரத்தாழ்வாரின் துணை கொண்டு. அதாவது கூரத்தாழ்வார் எந்த விதத்தில் இதில் உதவியாக இருந்தார் என்றால், ஏனென்றால் போதானவிருத்தி கிரந்தத்தை ஸ்ரீபாஷ்யகாரர் முழுமையாக கடாட்சித்து விட்டார். ஆனாலும் கூட கூரத்தாழ்வானின் அபாரமான ஞானம், ஞாபக சக்தி போன்றவையால் சில இடங்களில் கூரத்தாழ்வான் சொன்னதை ஸ்ரீபாஷ்யகாரர் ஆமோதித்து அதை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தில் எழுதி வந்தார். இப்படியாக ஸ்ரீபாஷ்யம் முடிவுற்று அந்த கிரந்தத்தை அந்த கால வழக்கப்படி காஷ்மீரம் சென்று அந்த சாரதாபீடத்தில் வைத்து சரஸ்வதி தேவி ஏற்றுக்கொண்டாலே அந்த பண்டிதர்கள் ஏற்றுக்கொண்டதாகும் என்று அக்காலத்தில் ஒரு வழக்கம் உள்ளது. சரஸ்வதி தேவி எப்படி அந்த நூலை ஏற்கிறார் என்று குறிப்பால் நாம் உணரலாம். அந்த கிரந்தத்தை கையால் ஏந்துகிறாரா, பாதத்தால் ஏந்துகிறாரா, இல்லை சிரசால் ஏந்துகிறாளா என்று அந்த குறிப்பு உணர்த்தப்படும். அப்பொழுது ஸ்ரீபாஷ்யகாரர் அந்த நூலை அங்கு சமர்ப்பித்தவுடன் சரஸ்வதி தேவியானவர் பிரத்யக்ஷமாகி அந்த நூலை எடுத்து தன்னுடைய சிரசால் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த கிரந்தத்தை தன்னுடைய திருமுடியில் வைத்து கொண்டு இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று சரஸ்வதி தேவியே பெயரிட்டார். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர் என்று பகவத் ராமானுஜருக்கு திருநாமம் தாமே சூட்டினார். இப்படியாக ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் என்று சரஸ்வதி தேவியே திருநாமம் விட்டார். பிறகு தாம் ஆராத்திய தெய்வமான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ மூர்த்தியை ஸ்ரீபாஷ்யகாரருக்கு பிரசாதித்தொருளி தம்முடைய ஆராத்திய தெய்வத்தை திருவாராதனம் செய்தவருமாக நியமித்தார். இப்படியாக ஸ்ரீபாஷ்யத்தை பின்பு ஸ்ரீரங்கம் எழுந்தொருளி அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் காலக்ஷேபம் அருளி செய்து பின்பு அது வழியாக திருக்குறுவை பிரான் பிள்ளான் எங்களாழ்வான் நடாதுரம்மாள் சுவாமி தேசிகன் என்று குரு பரம்பரையாக வழி வழியாக இன்று வரை நாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் செய்து வருகிறோம். பின்பு ஸ்ரீபாஷ்யம் முதலாக கொண்டு வேதாந்த தீபம் சாரம் என்று இரு நூல்களாகும் ஸ்ரீபாஷ்யகாரை ஏற்றினது. அந்த கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யத்துடைய சுருக்கமான கிரந்தங்கள், பூர்வபக்ஷ சித்தாங்கள் அதில் எளிமையாக உள்ளது. அடுத்து வேதார்த்த சங்கிரகமாகும். வேதார்த்த சங்கிரகம் உபனிஷத்துகள் வேதங்களுடைய அர்த்தங்களை, கீதை விஷ்ணு புராணம் போன்ற இதிகாசங்களுடைய அர்த்தங்களையும் அடக்கி கொண்டது. இன்றும் ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் செய்வதற்கு முன்பாக ஸ்ரீ வேதார்த்த சங்கிரகத்தை நாம் நன்று அபியசித்தால் ஸ்ரீபாஷ்யம் எளிமையாக புரிந்துவிடும் என்று பெரியோர்கள் மணிப்பர். ஏனென்றால் அந்த வேதார்த்த சங்கிரகத்தில் ஸ்ரீபாஷ்யத்தின் சுருக்கமான அர்த்தங்கள் அள்ளு செய்யப்பட்டுள்ளன. பின்பு கீதா பாஷ்யத்தை பாஷ்யக்காரர் அனுகிரகம் செய்கிறார். பகவத்கீதைக்கு கண்ணபிரானோடு செய்த பகவத்கீதைக்கு உரையாக கீதா பாஷ்யத்தை அள்ளு செய்கிறார் பாஷ்யக்காரர். ஒரு பங்குனியுத்திர திருநன்னாளில் சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் என்று கத்தியத்ரயத்தை அருள் செய்து தாமும் அங்கே திவ்ய தம்பதிகளிடத்தில் சரணாகம் செய்து அங்கே எழுந்தொழுந்த முதலிகளுக்கும் சரணாகதி செய்து வைத்தார். இவ்வாறாக தம்முடைய நவ கிரந்தங்களால் பாஹ்ய குதிருஷ்டி மதங்களை ஒழித்து நம் தரிசனத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அப்படி ஸ்ரீபாஷ்யகாரரை சுவாமி தேசிகன் எவ்வாறெல்லாம் அனுபவிக்கிறார் என்று யதிராஜ சப்ததியில் நாம் காண்போம். முதலில் கமப்பியாப்தியம் குரும் வந்தே கமலா கிரகபேந்தி கிரகமேதினம் பிரபக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்வயம் என்று ஆதிகுரு எம்பெருமான் முதல் பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி என்று குரு பரம்பரை முதல் 10 ஸ்லோகங்களால் குரு பரம்பரை அனுசந்தானம் செய்கிறார் சுவாமி தேசிகன். எண்ணியில் தந்தளிற்றவரை சரணம் புக்கி யானிடவே அவர் குழுக்கள் நினைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளர் பரிநம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவர் குறைத்த உய்யக்கண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவரை இவரை முன்னிற்று என்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று அந்த பாசுரத்தில் எம்பெருமானார் முதல் எம்பெருமான் வரை சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். இங்கே எம்பெருமான் முதல் எம்பெருமானார் வரை குரு பரம்பரை அனுசந்தானம், அதாவது ஆரோகண அவரோகண கிரமம் என்று பெரியோர்கள் மணிப்பர். அதனால் எதிராத சப்ததியில் எம்பெருமான் முதல் எம்பெருமானார் வரை இந்த குரு பரம்பரை அனுசந்தானம் செய்துவிட்டு பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருநாதமாமகம் பிரசாதயதி யத்சோத்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் என்று யத்சூக்தி எவருடைய ஸ்ரீசூக்திகள் எம்பெருமானை தன் வசமாக்கி கொண்டு உபநிஷத்தை அழகுபடுத்துகின்றதோ அந்த இராமானுஜ முனிவர் என்னுடையதான நமஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் விசேஷார்த்தம். அதாவது ஸ்ரீபாஷ்யகாரர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்திகளால் பிதமதத்தினை வாதங்களை கண்டித்து வேத வேதாந்தங்களுக்கு உண்மையான அர்த்தங்களை விளக்கி மேற்பார்வைக்கு முரண்பட்டவனாக சிற்றறிவினருக்கு தோன்றும் உபனிஷத் வாக்கியங்களை உண்மையில் சிறிதும் முரண்பாடின்றி அருளி செய்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அப்படி எழுந்திருந்த ஸ்ரீபாஷ்யகாரருக்கு தாம் நம் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகமாக உபவீதின மூர்த்தபுன்றமந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிடம் பதிம்யதீனாம். இது ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருமேனி வர்ணனமாகும். எப்போதும் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்ரீசூக்திகளில் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், தேவநாயக பஞ்சாதத்தில் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் என்று அநேக ஸ்தோத்திர பாடங்களில் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், போகத்தியான சோபானத்தில் ஸ்ரீ ரங்கநாதருடைய திருமேனி வர்ணனம் என்று அருள்செய்கிறார். இங்கே ஸ்ரீபாஷ்யகாரர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்து கொண்டு அவர் எப்படி இருப்பார் என்று ஓரளவு நாம் தெரிந்தாலும் சந்நியாசாசிரமத்தில் உள்ளவர் இப்படிதான் எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று எதிகளுக்கெல்லாம் ராஜாவான ஸ்ரீபாஷ்யகாரர் இப்படி எழுந்திருந்தார் என்று நமக்கு காட்டுகிறார் சுவாமி தேசிகன். எப்படி என்றால் உபவீத்தினம் யக்யோபவீதத்தை அணிந்தவராய், ஊர்த்வபுன்றவந்தம் ஊர்த்வபுன்றத்தை தரிப்பவராய், த்ரிஜகத் புண்ணியபலம் மூ உலகத்தின் புண்ணியத்தின் பலனாய், த்ரிதண்டஹஸ்தம் த்ரிதண்டத்தில் கையில் ஏந்தியவராய், சரணாகத சார்த்தவாகம் சரணாகத சார்த்தவாகம் என்பதனால் தன்னை சரணமடைந்தவர்களின் கூட்டத்துக்கு தலைவராக எதிராஜரான சிகையா சிகையுடன் சேகரிடம் பதிம் யதீனாம் பதிம் சந்நியாசிகளுக்கு தலைவராக ஸ்ரீபாஷ்யகாரரை நான் துதிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் எழுதி செய்கிறார். அதாவது பாஹ்ய குதிருஷ்டி மதங்களில் சன்னியாசிகள் என்று எப்படி இருப்பார் என்றால், அவர்கள் துறவரம் பூண்டால் யஜ்யோபியத்தையும் மூர்த்தகுண்டத்தையும் விட்டொழிந்து ஏகதண்டத்தை சுவீகரித்து கொண்டு தலையை முண்டனம் செய்து கொண்டு நித்திய கர்மங்களை விட்டு அவர்களுடைய சன்னியாசத்தை சுவீகரிப்பார். அப்படியெல்லாம் இல்லாத நம்முடைய ராமானுஜ தரிசனமானது நித்திய கர்மாக்களையும் தர்மசாஸ்திரங்களையும் அடியொற்றி நடக்க வேண்டும் என்பது பாஷ்யகாரருடைய திருவுள்ளம். அதனால் சாஸ்திர விருத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் சந்நியாசம் பூண்டால் யஜ்யோபவீதத்தையும் ஊர்த்வகுன்றங்களையும் திரிதண்டமாக, அவர்கள் ஏகதண்டம், நம் சன்னியாசிகளுக்கு திரிதண்டமாகும். முடித்த அழகிய சிகையும் வைத்துக்கொண்டு தம் ஆசிரமத்துக்கு ஏற்றமாக நித்திய கர்மங்களை விடாமல் செய்து இருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீபாஷ்யகாரருடைய தன்னுடைய சந்நியாசாசிரம தன்னுடைய சந்நியாசாசிரமத்தில் காட்டி அருளினார். சந்நியாசி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவருடைய தர்மங்களையும் அவர்களுக்குண்டான நித்திய கர்மாக்களையும் சாஸ்திரமுறைப்படி செய்து இவ்வுலகுக்கு எடுத்துக்காட்டியாக எழுந்துள்ளினார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தினால் பிரதமம் பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மித் பரிரக்ஷணேதீந்திரஹ அபிருதக் பதிபன்னயன்மயத்வைஹி வபிருதே பஞ்சபிராயுதீர் முராரேஹ என்று இஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யகாரர் பஞ்சாயுதாவதாரம் என்று அருள் செய்கிறார். அதாவது திருவாயு திருச்சங்கு, நந்தகம் என்னும் வாழ், கௌமேதகம் என்னும் விதை, சாங்கம் என்னும் வில் என்று அந்தந்த நித்திய சூரியகளுக்கு தேவதையாக கொண்ட இந்த ஐந்து திருவாயுதங்களும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீபாஷ்யகாரராக அவதாரம் கொண்டது. ஸ்ரீபாஷ்யகாரர் சப்தகுணம் தலையெடுக்க பெற்றவராயும் வேதாந்தத்துக்கு முரண்பட்டான பொருள்களை கூறும் பிற மதத்தினர் விஷயத்தில் வாதப்பொருளில் அவர்களை வென்று நின்றார். அப்படைய அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யகாரர் நமக்கு நல்வழி செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் எம்பெருமான் கண்ணனுக்கும் எம்பெருமானாருக்கும் சிலேடையாக ஒரு ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார். சமிதோதய சங்கராதிகர்வா சுபலா துத்ரத யாதவ பிரகாச அவரோபிதவான்சுதேர பார்த்தான் அனுராமாவரத சயேஷபூஜான். கண்ணபிரானே ஸ்ரீபாஷ்யகாரராக அவதரித்தான் என்று இஸ்லோகத்தை சேடையாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். சமிதோதய சங்கராதிகர்வா, சிவன் அதாவது கண்ணபிரான் பாணாசுர யுத்தத்தில் சிவனை வென்று செருக்கை ஒழித்தான். அதே ராமானுஜர் சங்கராச்சாரியர் முதலிலான அத்வைத மதத்தில் தன்னுடைய கிரந்தங்களால் அவருடைய கிரந்தத்தை அழித்தார், அவருடைய கர்வத்தை அழித்தார். சுபலா துத்ருத யாதவ பிரகாசா, மேலும் யாதவ பிரகாசர் மதத்தையும் பாஷ்யகாரர் வென்று அவரையும் அவர் தன்னை ஆசிரித்த போது தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அதேபோல் எம்பெருமான் கண்ணனும் யாதவர்கள் கம்சனால் நலிவடைந்து மதிப்பெழுந்து நின்றபோது தன் வலிமையினால் கம்சனை கொன்று அவர்களை கை தூக்கி நிறுத்தினான். இப்படியாக ஸ்ருதேர பார்த்தான் அவரோபிதவான் என்று ஸ்ரீபாஷ்யகாரரோ உபனிஷத்துக்கு தவறான அர்த்தத்தை கூறிய மற்ற மதத்தை கண்டித்து உண்மை பொருளை தம் சீசூக்தியின் வாயிலாக வெளியிட்டு எழுதினான். அதேபோல் எம்பெருமான் கண்ணனும் அர்ஜுனனுக்கு எதிரியாக உள்ளவரை தாம் அழித்தார். இப்படியாக இவ்வொற்றுமைகளை பார்க்கும்போது கண்ணபிரானே ஸ்ரீபாஷ்யகாரராக அவதரித்தான் என்று பொருந்தும். அடுத்த ஸ்லோகத்தினால் அபஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் தரதீனாம் யதாயத பிரஜாரம் வினிவர்த்தயதும் யதீஸ்வரோக்தி விததேதாஸ்தரணீதி பஞ்சரஸ்தாஹ என்று. இந்த ஸ்லோகத்தினால் எம்பெருமானார் எப்படி உபனிஷத்துக்களை எப்படி காத்தார் என்று சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். உபனிஷத்துக்கள் அனாதியானவை, சதாச்சாரியர்களையும் பணிந்து கேட்டாலன்றி உபனிஷத்துகள் விளங்காது, அவற்றின் உண்மை பொருளை காணவும் முடியாது. மற்ற மதத்தினர் உபனிஷத்துக்கு விபரீதார்த்தத்தை கல்பித்தனர். ஸ்ரீபாஷ்யகாரர் அவ்வர்த்தங்களை எல்லாம் தம் ஸ்ரீசூக்திகள் ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டு கண்டித்து உண்மை பொருளை விளக்கிறார். அவர் உறுதியான நியாயங்களை காட்டி நேரடியான பொருளை ஸ்தாபிக்கத்தபடியால் கூண்டில் வைத்த கிளிபோல் உபனிஷத்துக்கள் நன்கு காக்கப்பட்டன என்று இச்ஸ்லோகத்தில் பொருளாகும். அமுனா தபநாதிசாயி பூம்னா இதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீ மகதி குரு பந்திஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி என்று. இந்த ஸ்லோகத்தினால் குரு பங்கிஹி, அதாவது ஆச்சாரிய குரு பரம்பரையில் எம்பெருமானார் நாயகமணியாக திகழ்கிறார் என்று. இப்பூலோகத்தில் ரத்தனத்தை கொண்டு ஒரு மாலை அமைத்தால் அதில் நாயகமணியாக ஒரு பெரிய ரத்தனம் அமைந்திருக்க வேண்டும். விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி, அந்த நாயகமணியாவது ஹிருதயங்கமத்தில் இருக்க வேண்டும். மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிகி, அந்த நாயகமணியானது பூர்வாச்சாரியர்கள் ஒவ்வொரு ரத்னங்களாக அதில் கோர்க்கப்பட்டனர். ஸ்ரீபாஷ்யகாரருடைய பூர்வாச்சாரியர்கள் ஒவ்வொருவர்களும் அதில் ரத்தனையாக கோர்க்கப்பட்டு அவர்களும் ஒவ்வொரு ரத்தினங்களாக அந்த கோர்க்கப்பட்ட அந்த குரு பங்கி ஹாரத்தில் ஸ்ரீபாஷ்யகாரர் நாயகமணியாக எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி என்று அந்த குரு பரம்பரை ஹாரத்தில் நாயகமணியாக ஸ்ரீபாஷ்யகாரர் இருக்கிறார் என்று சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். மேலும் சூரியனானவன் தனது ஒளியால் வெளியுருளை மட்டுமே போக்க வல்லவன், சுவாமியோ தன் பிரம்ம தேஜஸால் வெளியருளையும் அறிவின் சுடரால் நம்முடைய அஞ்ஞானத்தின் ஒழிப்பதால் சூரிய காட்டிலும் மேம்பட்டவர் என்று சுவாமி தேசிகன் சாய்கிறார். எம்பெருமானார் நாயகமணியாக இருந்து அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே ஒரு பெருமை என்றும், நாதசயேஷயமினாம் நகரஸ்மிஜாலைஹி அந்தர்நிலீனமபனீயதமோமதீயம் விஜயானச்சித்திரமனகம் லிகதீபசித்தே வியாக்கியானகேலிரசிகேன கராம்புஜேன. இச்ஸ்லோகத்தினால் எம்பெருமானாருடைய ஞானமுத்திரையுடன் பெருமையை சாதிக்கிறார். முதலில் உலகில் சித்திரம் எழுதுவன் சுவரில் உள்ள அழுக்குகளை நீக்கி அதை தூயதாக்கி அதன்பே அழகிய சித்திரத்தை வரைவான். அதுபோல எதிராஜரான ஸ்ரீபாஷ்யகாரர் உபதேசம் செய்வதற்கு உரிய ஞானமுத்திரையோடு சேவை தருகின்றார். அவருடைய திருக்கை விரல் நகங்களை சேவிக்கும் போது நாம் அவற்றின் ஒளிக்கற்றை நம்முடைய உள்ளமாகிய சுவரில் பதுங்கி கிடந்த அஞ்ஞானம் என்னும் அழுக்குகளையெல்லாம் அகற்றி உள்ளத்தை தூய்மையாக்குகின்றது. அத்தகைய உள்ளத்தில் ஸ்ரீபாஷ்யகாரர் உபதேசமுத்திரையுடன் துளங்கும் தம் வலது திருக்கை தாமரையாக துரீகையால் உயர்ந்த தத்துவ ஞானம் என்னும் அழகிய சித்திரத்தை வரைகிறார் என்று சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். உத்கிருண்ணதி உபனிஷத்ஸினு கூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதுமல்பதியாம் ஸ்வயன்னஹ பஷ்யேம லக்ஷ்மண முனே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேசமுத்ராம். இச்ஸ்லோகத்தினால் ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஞானமுத்திரை போதிக்கும் அவருடைய ஞானமுத்திரையால் போதிக்கும் சிறப்பை இங்கே உணர்த்துகிறார். சேத்தனர்களாகிய நாம் அவசியமான உணர வேண்டிய பல சாரார்த்தங்கள் வேதாந்தங்களில் மறைந்து நிற்கின்றன. சிற்றறிவிலான நாம் அவற்றை எவ்வாறு உண முடியும் என்றால், அவற்றை நமக்கு உபதேசித்து நம் உள்ளத்துக்கு பதிய செய்ய திருவுள்ளங்கொண்டார் பெருமானார். அவ்வுபதேசத்தை தாமே செய்தற்கு ஏற்ற ஞானமுத்திரையை தம் திருக்கையால் கொண்டு உபனிஷத்துக்களில் மறைந்துள்ள அர்த்தத்தை தன்னுடைய ஞானமுத்திரையில் வைத்திருப்பது போல் காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட மலர்ந்த தாமரை போல் அழகாய் காட்சி தரும் அந்த ஞானமுத்திரையை நாம் கண்ணார சேவித்து மகிழ்வோம் என்று சுவாமி தேசிகன் அவர்கள் செய்கிறார். இப்படியாக எம்பெருமானார் இந்த ஞானமுத்திரையோடு அநேக திவ்ய தேசங்களில் சேவை சாதிக்க மாட்டார். பல திவ்ய தேசங்களில் எம்பெருமானார் அஞ்சலி ஹஸ்தத்தோடே சேவை சாதிப்பார். ஆனால் காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவபெருமாள் சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீபாஷ்யகாரர் மூலவர் விக்கிரகம் உபதேச முத்திரையோடு எழுந்தருளிப்பார். பஷ்யேம லக்ஷ்மணே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம் என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்தபடியே அங்கே மூலவர் விக்கிரகம் ஸ்ரீபாஷ்யகாரர் உபதேச முத்திரையோடு சேவை சாதிக்கிறார். நாம் அனைவரும் அதை அனுபவிக்க வேண்டும். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாடனானி பகிரந்த உபப்ளுமானாம் பத்யானி கோர பவசஞ்சுர பீடிதானாம் வித்யானி பாந்தி எதிராஜமுனேர்வசாம்சி என்று ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமைகளை இந்த ஸ்லோகத்தினால் எழுச்செய்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யகாரர் எதிராஜமுனேகே ஸ்ரீசூக்திகளானது வேதாந்த வாக்கியங்களை அருகே அழைப்பவையாகும். உள்ளும் வெளியும் உள்ள உபதிரவங்களை போக்கி கோர பவசஞ்சர பீடிதானாம் பயங்கரமான சம்சாரம் என்னும் ஜுரத்தால் நாம் துன்புறுவோருக்கு பத்யானி இதயானி பாந்தி நன்மை செய்வனாய் உள்ளத்தை கவர்கின்றன என்று. அதாவது ஸ்ரீபாஷ்யம் முதலான ஸ்ரீசூக்திகள் அளவிடப்படாதது. அந்த கிரந்தங்களை கொண்டு உள் உபத்திரங்களையும் வெளி உபத்திரங்களையும் சுவாமி தேசிகன் போக்குகிறார். வேதாந்தத்துக்கு புறத்துன்பம் அகத்துன்பம் இரண்டு உண்டு. வேதத்தை ஏற்காத பிரமதத்தினால் வரும் துன்பம் புறத்துன்பம். வேதத்தை ஏற்று அதற்கு விபதீதத்தை வெளியிடும் அத்வைதிகள் முதலியானோர் வரும் துன்பம் அகத்துன்பம். இப்படியாக இப்படி அகத்துன்பம் புறத்துன்பங்களை தன்னுடைய சீசூக்திகளால் சுவாமி தேசிகன் போக்குகிறார். மேலும் இந்த ஸ்ரீ சூக்திகளை சேவிப்பவருக்கு பயங்கரமான சம்சாரபந்தம் ஜுரம் நீங்கி மோட்சம் பிரமும் வழிவிடுகிறார் என்று விசேஷமாக சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். மேலும் சுவாமி தேசிகன் இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாஹ மிருஷாமத விஷாணல ஜ்வலித ஜீவ ஜீவாதவஹ க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயஹ சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகாஹ. புதிது புதிதாக தோன்றுகின்ற பிற மதத்தின் கூட்டத்தை வேறறுப்பவராய் பொய்யே கொண்டு மதமாகிய விஷங்கலந்த தீயினால் விஷாணல ஜுவலித எரிந்த ஜீவாத்மாக்களை பிழைப்பிக்கும் மருந்துகளாய், அதாவது பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனாபதஹா என்றும் நிரீஸ்வரவாதத்தையும் பிரம்மம் நிர்விசேஷம் என்றும் நிர்குணம் பிரம்ம என்ற என்பது முதலாக கொண்ட பொய்யை அத்வைத மதக்காரர்கள் இந்த பூலோகத்தில் பரப்பினர். அப்பேற்பட்ட விஷாணல ஜுவலித என்று விஷங்கலந்த அந்த பொய்யை சிரந்தன சரஸ்வதி வேதவாக்காகிற அரசியன் சிகுரபந்த சைரந்திரிகாக உபனிஷத் பாகமாகிற அந்த கூந்தலை வாரி முடித்து அலங்கிக்கின்ற பணிப்பெண்ணாக உள்ள எதிபுரந்தரஸ்ய ஸ்ரீபாஷிகாருடைய சீசூர்த்திகள் அழிவற்ற மோட்சத்தை பொழிகின்றன என்று இந்த ஸ்லோகத்தின் ஒரு அர்த்தம். அதாவது அத்வைதன் கூறிய அந்த பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யை என்ற பொய்களை ஸ்ரீபாஷிகாரர் தன் சீசூக்தி மூலமாக போக்கெழுதினார். இதற்கு விசேஷமாக ஒரு அர்த்தம், அரச மாளிகையில் அரசிக்கு தலவாரி அலங்காரம் செய்யும் பணிப்பெண்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் அரசியின் கலந்த கூழ்களை ஒன்று கூட்டி வாரி முடித்து நேர்மையாக்குவர். அதேபோல் அனாதியான வேதமென்னும் ஸ்ரீயின் கூந்தல் ஆகிய உபனிஷத்துகளின் வாக்கியங்களுக்கு தோன்றியவாறு பொருள் கூறி அலங்கோலப்படுத்தியிருந்தனர் பிற மதத்தினர். ஸ்ரீபாஷ்யம் முதல் சீசூக்திகள் உபனிஷத் வாக்கியங்களுக்கு ஒன்று ஒன்று முரண்படாத நேர்பொருளை கூறி அதை முரண்பாடு இல்லாமையாக்கி தெளிவாக விளக்கி கூறுகின்றன. அப்பேற்பட்ட சீசூக்திகள் சாஸ்வதமான மோட்சத்தை வழிகாட்டுகின்றன என்று விசேஷமான அர்த்தம். இங்கே சிரந்தன சரஸ்வதி சிகரபந்த சைரந்திகாக என்ற கடைசி நான்காம் அடிக்கு பழமையான ஒரு ஐதீக்கியம் பெரியோர்கள் பணிப்பர். அந்த நான்காம் அடிக்கு ஏற்றவாறே ஸ்ரீபாஷ்யகாரரே ஸ்ரீ தேசிகனாக அவதாரம் பண்ணார் என்று கொங்கு விராட்டின் விருத்தாந்தின் மூலமாக நாம் இப்போது அறிவோம். ஒரு சமயம் ஸ்ரீபாஷ்யகாரருடைய அந்திம காலத்தில் வித்வான்களான சிஷ்யர்கள் அவர்கள் வந்து ஸ்ரீபாஷ்யகாரிடம் விஜயாபனம் செய்தனர். நம் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க சிறந்த ஆச்சாரியர் யாரும் இல்லையே என்று வருத்தப்பட்டனர். அவ்வார்த்தையை கேட்டு ஸ்ரீபாஷ்யகாரர் நம் சிஷியான கொங்கு பிராட்டியின் இல்லத்திற்கு சென்று அவளை பாருங்கள், உங்கள் கவலை நீங்கும் என்று சாதித்தார். உடனே அவர்களும் கொங்கு பிராட்டியின் இல்லம் சென்று அவளை சந்தித்தனர். கொங்கு பிராட்டியானவர் அவர்களை உள்ளே அழைத்து உபசாரம் செய்து ஸ்ரீபாஷ்யகாரர் சொன்ன விஷயத்தை அழிச்சு சொன்னார்கள். அப்பொழுது கொங்கு பிராட்டி உள்ளே சென்று தைலம் சீப்பு சிவப்பு கயிறு வெளுப்பு கயிறு என்று எடுத்து கொண்டு வந்து அவர்கள் எதிரில் அமர்ந்தாள். தன் கூந்தலை அவிழ்த்து தன்னுடைய கேசத்துக்கு தலை தைலம் தடவி சிக்கல்களை நன்கு நீக்கி வாரி பின்னலாக பின்னி சிவப்பு கயிற்றால் நன்கு கட்டினாள். சிறிது நேரம் கழித்து வெள்ளைப்பட்டு கயிற்றால் இறுக்கி கட்டி இவர்களை சேவித்து விடை கொடுத்து அனுப்பினாள். இதை அனைத்தும் சரியாக அறிய முடியாத சிஷ்யர்கள் எம்பெருமானாரிடம் திரும்ப வந்து குங்குபிராட்டி கூறுவதன் பொருள் என்ன என்று வினவினர். பிறகு எம்பெருமானாரே தாம் அதற்கு விடையளிப்பதாக கூறி வேதத்தின் வடிவே அந்த பெண் குங்குபிராட்டியானவர், அவளின் கூந்தலே உபனிஷத்தின் வாக்கியங்கள், இவள் கூந்தலை அவிழ்த்து உதறியது பிற மதத்தினர், வேதத்திற்கு தவறான பொருள் கூறி சித்தாந்தத்தை சீர்குலைய செய்ததை குறிக்கிறது, தைலம் தடவியது அந்தரியாமி ஸ்ருதிகளை கொண்டு வேதம் நிர்ணயம் செய்ததை குறிக்கிறது, மூன்று பின்னல்கள் வேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி இவைகளை குறிக்கிறது, சிவப்பு நூலால் கட்டியது காஷாயமணிந்த சன்னியாசியாகிற நான் நம் சித்தாந்தத்துக்கு கேடு வராதபடி ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை இயற்றியதை குறிக்கிறது. பிறகு வெள்ளை கயிற்றால் கட்டியது நாளையே சிறிது காலம் கழித்து வேதாந்த தேசிகனாக அவதரித்து நாம் சித்தாந்தத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி கிரந்தங்களாலும் அனுஷ்டானத்தாலும் பிற மதங்களை நிரசனம் செய்து தம் சித்தாந்தத்தை ஸ்தாபிப்போம் என்று பொருள் என்று வினவினார். இதனாலேயே சுவாமி தேசிகன் மங்களத்தில் வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதபாகவே நிதீந்திராம் சோதபேத்தியவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம், சுவாமி தேசிகன் சாக்ஷாத் திருவேங்கடமுடியானா இல்லை யதிராஜரான பாஷ்யகாரா இல்லை கண்டாம்சமா என்று தேசிகனடியார் விதர்க்கியாயாஸ்து என்று விக்கித்து நின்றனர். அதாவது வியப்போடு யாருடைய அவதாரம் என்று வியப்போடு சுவாமி தேசிகனை மங்களாசாசனம் செய்தவர்கள் தேசிய நடிகார்கள். அதாவது சாக்ஷாத் திருவேங்கடமுடியானுடைய அவதாரமே சுவாமி தேசிகன் என்றும் பெரியோர்கள் பூர்வாச்சாரியார்கள் பணித்திருக்கினர். ஆனால் ஸ்ரீபாஷ்யகாரரே சுவாமி தேசிகனாக அவதாரம் என்றும் பூர்வாச்சாரியருடைய அபிப்பிராயம். நம் இந்த கொங்குபிராட்டின் வித்தாந்தத்தில் ஸ்ரீபாஷ்யகாரரே குறிப்பால் உணர்த்துகிறார் என்பதை இங்கு நாம் அனுபவித்தோம். மேலும் கணாத பரிபாடிபி கவில கல்பனா நாடகைஹி குமாரில குபாஷிதை குருநிபந்தன கிரந்திபிஹி ததாகத கதாசதை ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜெகத் பிரகுணிதம் இதீந்திரோக்திபிஹி என்று இந்த உலகுக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் எந்த மாதிரியான உபகாரங்களை செய்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். கணாதர் கூறிய முறைகளாலும் கபில மகரிஷியின் கற்பனைகளாகிய நாடங்களாலும் குமாரில பட்டரின் இழிவான சொற்களாலும் பிராபாகருடைய நூல்களை முடிச்சுக்களாலும் புத்தருடைய அநேக வாதங்களாலும் அந்த பௌத்தரை தழுவிய மாயாவதியின் பிதற்றல்களை மஞ்சிக்கப்பட்ட இவ்வுலகம் ஸ்ரீபாஷ்யகாரரின் சீசூக்திகளால் நேராக்கப்பட்டது என்று இச்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேலும் இந்த ஸ்லோகத்தினால் எம்பெருமானானுடைய அடியார்களை தாம் எப்படி சேவிப்போம் என்று சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசா சுரபிதாசாயினாம் சதாம் மகாமிசரணாம் புஜம் பிரணதிசாலினாமூலினாம் ததந்திய மதுதுர்மதஜ்வலிதச்சேதசாம் வாதினாம் சிரஸ்சு நிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யகாரருடைய திவ்ய சூக்திகளாகிய ஸ்ரீபாஷ்யம் முதலியவற்றை நன்கு அனுபவித்து பரிச்சயம் செய்பவர்களான சாதுக்களின் உள்ளத்தில் வேதாந்தார்த்தங்கள் நன்கு படிந்து அது எப்பொழுதுமே கமழ்ந்து கொண்டிருக்கும். இந்த பெருமையை பெற்ற நம் பூர்வாச்சாரியருடையவும் சாத்விகர்களாக இருக்கிற பெரியோர்களுடையும் திருவடி தாமரையை அடியேனுடைய முடியால் என்னால் வணங்கி தரிக்கின்றேன் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வேதார்த்தங்களை அனுபவித்திருக்க பூர்வாச்சாரியருடைய திருவடி தாமரை தன் திருமுடியால் தாங்குகிறார் என்று அருளி செய்கிறார். மேலும் ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரரை அன்றி மற்றவர்களின் மதத்தில் மிக்க பற்றுக்கொன்று அவற்றில் சேர்ந்து உள்ளத்தில் வீண் செருக்கினால் உள்ளமழிய பெற்ற பிரதிவாதிகளின் தலைகளில் தன் இடது பாதத்தை வைத்து அழுத்துவதை உலகினர் காண்பர் என்றும் சுவாமி தேசிகன் மததுர்மத ஜுவலித சேதசாம் வாதினாம் சிரசுமயா அதக்ஷிணம் பதநிகதம் லக்ஷதாம் என்று தன்னது இடது காலால் வைத்து அழுத்துவதை என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசுக்திகளை கொண்டாடுபவர்களை தன் திருமுடியால் தாங்கி அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரரின் ஸ்ரீசுக்திகளை இகழ்பவருக்கும் பிற மதத்தினரை தம் இடது திருவடியால் அழுத்துவதையாகவும் இஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். ஹதாவத்யே ஹத்யே ஹரிசரண பங்கேருகயுகே நிபத்யந்தை காந்த்யம் கிமபி யதி பூமிருத்பணிதயஹ சுனாசீரஸ்கந்த த்ருஹிண ஹரஹே ரமபஹுதபுக் பிரபேஜாதி க்ஷுத்ர பிரணதி பரிஹார பிரதிபுவஹ என்று இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிப்பவரை அந்த ஸ்ரீசூக்தியானது அவர்களை பரமகாந்தியாக்குகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்ய சூக்திகளை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பகவானுடைய இரண்டு திருவடி தாமரைகளே அனுபவிக்கவும் மிக இனியன என்றும் உறுதியான எண்ணம் உண்டாடி விடுகின்றது. ஆதலால் அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை தவிற்ற மற்றொன்றை பெரியதனமாக கருதவில்லை. அவர்கள் அற்ப பலன்களை தருகின்ற இந்திரன் முருகன் பிரம்மன் சிவா சிவன் விநாயகன் அக்னி சூரியன் முதலான சொல்ப பலனையே தரவல்ல இந்த தெய்வங்களை வழிபட மாட்டார்கள். ஸ்ரீபாஷ்யாருடைய சூக்திகள் மற்ற தெய்வங்களை வணங்காதவாறு எம்பெருமான் திருவடிகளிலேயே ஈடுபடுமாறும் செய்து பரமேகாந்தி என்றும் நிலையை உண்டாக்குகின்றன என்று இஸ்லோகத்தின் பொருளாகும். ஒரு பிரபன்னனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் எதுவென்பது ஆகில் தேவதாந்திர சம்பந்தம் அறவே கூடாது. பிரபத்தி செய்தவன் தேவதாந்திர சம்பந்தம் தத்தோடு கூடியிருக்க மாட்டாது. ஏனென்றால் அச்சம்பந்தம் இத்தேகாவசானம் வரையும் விடுமளவும் இருந்தால் பிரபத்தியே பலிக்குமா என்ற கேள்வி எழுகின்றது. சுவாமி தேசிகன் அது தம்முடைய கிரந்தத்தில் சாதித்துள்ளார். தேவதாந்திர சம்பந்தம் அறவே கூடாது என்பதை சுவாமி தேசிகன் தாம் இயற்றிய கிரந்தங்களை சாதித்திருக்கிறார். அப்படி தேவதாந்திர சம்பந்தம் வராதவாறு ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகள் நம்மை வழிநடத்துகின்றன என்று இச்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சவித்ரீ முக்தானாம் சகல ஜகதேன பிரசமணி கரீயோபிஸ்தீர்த்தைருபசிதரசா யாமுனம் கிரீஹி நிருச்சேதானிம்னேதரமபில சமாப்ளாவேதி மாம் எதிர்ச்சா விக்ஷேபா நிதிபதிதையா திவ்யதடினி என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமானாரது கருணைக்கும் கங்கா நதிக்கும் உள்ள ஒப்புமையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கங்கா நதியானது முத்துக்களுக்கு உற்பத்தி இடமாய் உள்ளது. தன்னில் நீராடும் அனைவருடைய பாவங்களையும் போக்க வல்லது. யமுனை சரஸ்வதி முதலிய நதிகளும் இதில் வந்து சேருவதால் மேலும் நீர் மிகுதியாக பெறுகின்றது, மற்றாமல் ஓடுகின்றது, ஜீவநதியாகவும் இருக்கிறது. அதேபோல் ஸ்ரீபாஷ்யகாரர் சேத்தனர்களுடைய உள்ள கருணை கங்கா நதி போல் வெள்ளமிட்டு ஓடுகின்றது, முக்தர்களை உண்டாக்குகின்றது. அதாவது முக்தி பெற விரும்பும் சேதனர் அவருடைய கருணைக்கு இலக்காகியே தீர வேண்டும். அவரிடம் பக்தி கொண்டு அவருடைய அவரது கருணையை பெற அவர் ஸ்ரீசூக்திகளை சேவித்து அவற்றில் கூறிய சாதனத்தை செய்தாக வேண்டும். அவருடைய கருணையை பெறும் சேதனர்கள் அனைவரும் பாபங்களுடைய அனைவருடைய பாபங்களும் தொலைந்து போகும். மேலும் பூர்வாச்சாரியர்களான ஆழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தாங்கிற ஆச்சார்கள் கருணையோடு காட்டிய வழியே இன்னும் சிறப்பாக அவர் உலகுக்கு காட்டி விளக்கியபடியால் அவரது கருணைக்கு ஒரு விசேஷம் தனி ஏற்றமாகிறது. அதாவது பூர்வாச்சாரருடைய தன் மதானுசாரேன என்று ஸ்ரீபாஷ்யத்தில் வருகிறது. அதாவது பூர்வாச்சாரியர்கள் கிரந்தங்களில் அருள் செய்கின்ற சூக்ஷமான விஷயங்களையே பாஷ்யகாரரும் தம்முடைய ஸ்ரீசூக்திகளில் அருள் செய்கிறார். தன் மதானுசாரேன என்பதனால் அவருடைய மதங்களுக்கு வேறு மாறாக எதுவும் பாஷ்யகாரர் அருள் செய்யவில்லை. அவர்கள் காட்டிய வழியே பாஷ்யகாரர் இன்னும் விஸ்தாரமாக அவருடைய ஸ்ரீசூக்திகளை காட்டி அருள்கிறார். அதனாலே பாஷ்யகாரருடைய கருணைக்கு தனி ஏற்றமாகிறது. அவருடைய ஸ்ரீசூக்திகளை சேவித்து அவருடைய திருவடிகளில் பக்தி கொண்டேன், அவருடைய கருணையாகிய திருவடிகளில் நன்கு மூழ்கினேன் என்றும் அவர் ஸ்ரீசூக்திகளை மறுபடியும் மறுபடியும் அதை சேவித்து அவர் கூறிய உபாயத்தை செய்து பாபங்களை தொலையப்பெற்று மோட்சத்துக்கு உரியனாகிறான் சேதனன் என்று சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். வந்தேதம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிச்சதிருஷாருந்தான மிந்தானயா தத்தம் ஏன தயா தயாசுதின சுதாம்புதினா தத்தம் ஏன தயா சுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பய காலேன கல்சைல கிருஷ்ணதிலத காங்ஷாதிகம் வருஷதி என்று இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யகாரன் எம்பெருமான் வேறொருளாளனுக்கு சாலை கிணற்று தீர்த்தம் சமர்ப்பித்த அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். பிற மதத்தினர் தவறான வழியை கற்பித்துக் கொண்டு தங்கள் மதத்தை பிரசாரம் செய்து மிக்க செருக்குடன் இருந்துள்ளனர். அவர்களை ஸ்ரீபாஷ்யகாரர் தம் திருக்கண்ணை விழித்து பார்ப்பதவே போதும். அதனாலேயே எதிரிகளான பிரமதத்தினர் அவருடைய வழி அடைபட்டு விட்டதாகும். அவருடைய அகங்காரமும் துவம்சமாகி விடுகின்றன. சிபாஷ்யக்காரரானவர் கருணைக்கு உறைவிடும், கருணியம் அமுதத்துக்கு கடல் போன்றவர். அவர் திருக்கையால் சமர்ப்பித்த மிக புனிதமான அந்த சாலைக்கு கணற்று தீர்த்தத்தை எம்பெருமான் சீகரித்து அத்திகிரியின் மேல் முறையும் கருமுகிலான பேரவர்களான அந்த தீர்த்தத்தை சுவீகரித்து கொண்டு பின்பு உரிய காலத்தில் சேதனர்களாகிய நம் விருப்பத்துக்கு அதிகமாகியும் நமக்கு அந்தந்த பலனை பொழுகின்றான். எப்படியென்றால், உலகில் கருமுகில் கடல் நீரை முகந்து மலை மீது அமர்ந்து மிகுதியான மழை நீரை பொழுகின்றனோ, காலேன கரிசைல கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வருஷதி என்று உரிய காலத்தில் காங்காதிகம் நம் விருப்பத்துக்கும் அதிகமாக வருஷதி, நம்மளுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்கிறான் எம்பெருமான் பேரொருதான். இவ்வாறு பேரொருளானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்தருடைய ஸ்ரீபாஷ்யக்காரரை நான் வணங்குகின்றேன் என்று சுவாமி தேசிகன் இச்ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். மேலும் சுவாமி தேசிகன் இந்த யதிராஜ சப்ததியில் முக்கியமான இன்னொரு ஸ்லோகத்தை அருள் செய்கிறார். காதா தாதா கதானாம் கலதி கமணிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா கானாதவாணி துருஹின ஹரகிர சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரிடோக்தி ஜகதி குருமதம் கௌரவான் கௌரவாந்தம் காசங்கா சங்கராதே பஜதி எதிபதோ பத்ரவேதீம் த்ரிவேதீம் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பெரியோர்கள் விஸ்தாரமான உரையை அருள் செய்கிறார்கள். வேதங்களை அனைத்துக்கும் மூலப்பிரமாணமாக இருந்துள்ளது. அவற்றுக்கு பிரமதத்தினர் கூறிய விபரீதார்த்தங்களை எல்லாம் சிபாஷ்யக்காரர் கண்டித்தார். உண்மை பொருளை விளக்கி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தார். எப்படி என்றால், ஒரு பேரரசன் தன்னை எதிர்த்து வந்த பகைவரெல்லாம் வென்று தன் ராஜ்யத்தை நிலைநாட்டிக் கொண்டு சிங்காதனத்தில் அமர்கிறானோ, அவ்வண்ணமே எம்பெருமானாரும் மூன்று வேதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மங்களமான சிங்காசனமாக்கி வேதாந்தமாகி அதன் முடியில் முடிசூடி எழுந்தருளியுள்ளார். இந்த நிலையில் பிரமதங்கள் இருந்தவிடம் தெரியாமல் ஒழிந்தன. எப்படி என்றால், பத்ரவேதி ஜகதி தாதா கதாதகதானாம் பௌத்தர்களின் காதா பேச்சு கலத்தி நழுவுகின்றது. குவாபிலீனாம் கபிலருடையதான வழி ஏதோ இடத்தில் பதுங்கி விடுகின்றது. காணாத வாணி கணாதருடைய வாக்கு க்ஷீணா அழிந்து விடுகின்றது. ருஹினஹர ஹிரஹா சௌரபம் நாரபந்தே சிவனுடைய மதஸ்வர்கள் சௌரபம் மனத்தை நாரபந்தே வீசுவதில்லை. கௌமாரிலோக்திஹி குமாரபட்டருடைய பேச்சு மெலிந்து போகின்றது. குருமதம் கௌரவாத் கௌரவாந்தம் பிராபாகர மதமும் கற்பனைகளின் மிகுதியால் தூரத்தின் விளக்கப்பட்டதாகின்றது. சங்கராதேர் காசங்கா சங்கராதேர் சங்கரன் முதலியவரை கண்டித்தலை பற்றி காசங்கா என்ன சந்தேகம் என்று மத்த மதங்களால் படும் பாட்டில் சங்கரர் அவருக்கு துணையான பாஸ்கரர் யாதவர் இவர்களை கண்டித்தலை பற்றி பேசவும் வேண்டுமோ காசங்கா என்று அவர்களின் மதம் பிரமாணத்தை தழுவியதன்று என்பது மத்தியஸ்தருக்கு காட்ட வேண்டியது ஒன்றே செய்ய வேண்டியதாகும். ஏனென்றால் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்று, நிர்குணம் பிரம்ம என்னவென்றும் ஆகாயப்பந்தல் போட்டனர் சங்கரன் முதலான பிற மதங்கள். பிற மதங்களை கண்டித்து ஒழித்தாலேயே இவர்கள் மதமும் பெரும்பாலும் கண்டிக்கப்பட்டதாகும். ஆகவே இம்மதத்தினர் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஓடுவதில் சந்தேகம் என்ன காசங்கா என்று இவ்வாறு சகல மதங்களும் அஞ்சியோடுமாறு நம் சித்தாந்தத்தை ஸ்தாபித்து வெற்றி கண்டு ஸ்ரீ பாஷ்யகாரர் வேதாந்தம் என்னும் சிம்மாசனத்தில் எழுந்திருளியுள்ளார் என்று சுவாமி தேசிகம் சாதிக்கிறார். இங்கே திரிவேதி என்று மூன்று வேதங்களை குறிக்கின்றது. ஆனால் பெரியோர் அந்த திரிவேதி என்பதை பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி என்று திரிவேதி என்பதற்கு அந்த மூன்று ஸ்ருதிகளையும் பெரியோர்கள் கூறப்பட்டதாக பணிப்பர் என்று. இப்படியாக சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் ஸ்ரீபாஷ்யகாரரையும் அவருடைய திவ்ய ஸ்ரீ சூக்திகளையும் நன்கு அனுபவித்து நம் போன்ற சேதனர்களையும் அனுபவிக்க வைத்து நம் எல்லோரையும் உஜ்ஜீவிக்கிறார் சுவாமி தேசிகன் என்று கூறி அமைகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.